శ్రీమాన్ వెంకటనాభార్య కవితార్కిజకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుభాషిణీ అసద్గురు పరంపరాయమాన్. రెండாவது பாதம் ஆரம்பிக்கிறது. சிவலிங்க பாதம் இதுக்கு பேரு. ஏன்னா எந்திரவானுடைய கல்யாண குணாகரத்தம் ஹே பத்தினி கத்தம், ஹே பத்தினிக்கு கல்யாண குணாகரத்தம் ரெண்டு விசேஷம் சொல்லப்படுறது. எந்திரவான் தோஷங்கள் அற்றவன், அதற்கு எதிர்த்தட்டாக அனைத்து கல்யாண குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் அனைத்தும் நிரம்பியவன் அப்படின்றது எட்டு அதிகாரங்களாக சொல்லப்படுறது. அதை நேற்றையே சங்கிரகமா அதை பார்த்துக்கோம். இப்போ இவன் வந்து இங்க ஆட்சேபிக்கிறார், இந்த பாதம் எதுக்கு? எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லவன் அதை ஸ்தாபிக்கணும்னு இப்ப ஆரம்பிக்கிறதே வேண்டாமே. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து நமக்கு இவரிந்தும் முதல் அத்தியாயத்துல நாலு பாதம், ரெண்டாவது அத்தியாயத்துல நாலு பாதம், மூணாவது அத்தியாயத்துல ஒரு பாதம், ஒன்பது பாதம் அப்படிங்கிருக்கு. இந்த ஒன்பது பாதத்தினாலையும் சொல்லப்பட்டதெல்லாம் என்னது எந்திரமான விஷயமாவே சொல்லிருக்கோம். அதுலயும் முதல் ரெண்டு அத்தியாயங்கள்ல, முதல் ரெண்டு அத்தியாயம் சமன்மையாத்தியாயம், அடுத்தது அதிரோத அத்தியாயம். முதல் அத்தியாயமானது சமன்மையம் என்ன அர்த்தம், திறமானே ஜெயத்காரணம் அப்படின்னுட்டு எல்லா வேதாந்த வாக்கியம் கூட எந்திரமான பகவானான சிவன் நாராயணனையே இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக சொல்கின்றன அப்படின்னு சமன்மையப்படுத்துறோம். அதே மாதிரியாக இரண்டாவது அத்தியாயத்துல இந்த சொல்லப்பட்ட திருக்காரணத்தை கொஞ்சம் அதுல என்ன என்ன தோஷங்கள்லாம் நம்ம பேர்ல சொல்றாலோ, அதே மாதிரி அவாமதங்கள்ல என்னென்ன தோஷம் இருக்கோ, அது மாதிரி காரிய வர்க்கங்கள்ல எப்படி எப்படிலாம் தோஷங்களை ஆரோபிப்பாளோ, விரோதர்கள்லாம் சொல்லுவாரோ, அது அத்தனையும் என்ன பண்றது, அதனால விரோதமே இல்லைன்னு ஸ்தாபிக்கிறது. இப்படி சொன்னதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, அனைத்து விளையத்திலையும் எம்பெருமானே சொல்லப்பட்டவன் ஆகிறான். எம்பெருமானுடைய திருக்கல்ய அனுகூலங்கள்லாம் அவனாயசமா சொல்லி முடிச்சுட்டு ரெண்டு அத்தியாயத்துல, இப்போ இந்த மூணாவது அத்தியாயத்துல அதுவும் ரெண்டாவது பாதத்துல என்னத்துக்கு இதை சொல்லணும், இதை சொல்லவே வேண்டாமே. ஏன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, ரெண்டு அத்தியாயத்துல சொல்லாத விஷயத்த இப்ப என்ன சொல்லணும், சொல்ல போறேடா, அதுலயே சித்திச்சுட்டே. ஏன்னா முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆகாசாதிகாரம், அதுக்கு அவதாரிக்க போறது சுவாமி என்ன சாதிக்கிற சாஸ்திரம் முதல் நாலு அதிகரணங்கள்னால முடிஞ்சிருச்சு, அஞ்சாவது அதிகரணம், ஆறாவது அதிகரணம், ஏழாவது அதிகரணம், அதனால கூட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம். அப்படியான எதுக்கு இத்தனை அதிகரணங்கள், ஏழு அதிகரணங்களாலே முடிஞ்சு போச்சே, மீதி 149 அதிகரணங்களால என்னத்தை சொல்லணும், எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து சுவாமி அழகா சொன்னார். அந்த இந்த இதுல ஆகாச அதிகரணத்துல அவதாரிகளை சுவாமி சாக்கிச்சு என்ன சொல்லிச்சு அப்படின்னாக்கா, தத்குணான் உத்ரணாதி, ஒவ்வொரு அதிகரணங்கள்னாலையும் எம்பெருமானுடைய ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்கள், திருக்கல்யாண குணத்தெல்லாம் ஏன் எடுத்து காமிக்கிற, அத்தியாயஸ்தின் அதிகரண கணையை தத்குணான் உத்ரணாதி, யாராரு என்ன என்ன கேள்வி எல்லாம் கேட்பாலும் அந்த கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பதில் சொல்லிட்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை வெளில கொண்டு வர. அதாவது ஒரு அதிகரணத்துல ஒரு கல்யாண குணம் நினைக்க வேண்டாம், அதுக்கு ஒப்பிரிவுகள்லாம் எவ்வளவோ இருக்கு. அதனால அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையுமே இந்த அதிகரணங்கள்னால வெளில கொண்டு வர அப்படின்னு அங்க சொல்லிட்டார். ஆகாசாதிகரணத்துல அவதாரிகளே, அதனால இது இப்படி முதல் ரெண்டு அத்தியாயத்திலே சொல்லி ஆயிடுச்சு, எத்தனை கல்யாண குணங்கள் அதெல்லாம் சொல்லி ஆயிடுச்சு. திரும்ப இங்க எதுக்கு சொல்லணும், ஏன்னா பாருங்க, ஈக்ஷணம், ஈக்ஷணாதி, ஈக்ஷத்தரிகரணம், அதுல என்ன சொல்லப்படும், பகவான் சர்வஜ்ஞன், சத்து சங்கல்பன், அவன் எதை சங்கல்பிக்கிறானோ அதை அவன் முடிச்சிருந்தான். அதே மாதிரி ஆனந்தமியாதிகளும் சொன்னோம்னாக்க, எந்திரமானுக்கு ஆனந்தம், நிரதிசயமான ஆனந்தம், அந்த இதுல சொல்றது பாருங்க, மனுஷேகோ மானுஷ ஆனந்த மானுஷ ஆனந்த அப்படின்னு ஆரம்பிச்சு மனுஷனுடைய ஆனந்தம் மனுஷகந்தர்வாய் தேவகந்தர்வாய் அதே மாதிரியாக வரிசைய பித்திருக்கள் ஆஜானுஜார் தேவதைகள் விட்டோம் வரிசையான தேவதைகள் எல்லாம் சதுர்முக பிரம்மாவுக்கு அப்புறம் பரமாத்மா அவனுடைய ஆனந்த பரிகின்னு இருக்கு நூறு இன்று பிரிக்கின்றே போனோம் அப்படி பிரிக்கின்றே போனா எத்தனை கோடி வருமோ தெரியாது அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு ஆனந்தம் இருக்கு எம்பெருமானுக்கு ஆனந்தம் அவன் இருக்கு அப்படின்னுட்டு அங்க சொன்னுமே அந்த மாதிரி இதுல அந்த விகரணத்துல அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் எம்பெருமானுக்கு இருக்கு ஜோதிரவிகரணத்தை பத்தியே சொன்னோம் யாரி ஒவ்வொரு விகரணங்கள்லயும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டது உபகோசர வித்தியம்னு ஒரு வித்தியம் வந்தது அந்த வித்தியை சொல்லும் பொழுது எம்பெருமான் வலது கண்ணில் இருந்து இருக்கானாம் ஆண்டவன் கேட்டார் எந்த கண்ணில் இருக்கான் அப்படின்னு என்ன கேட்டேன் அடியன் வந்து வலது கண்ணு சொல்லணும்ட்டேன் அப்ப இடது கண்ணில் யார் இருக்கான்னு அடியனுக்கு தெரியல அது உடனே நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்லிட்டு கேட்டு மாட்டின்னு என்ன பண்றது அதனால அடியனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன் உடனே ஆண்டவன் என்ன பண்ண சிவப்பிராசி எடுத்து காமிச்சார் ஜோதிரி காணத்துல பாருங்க கருணாராஜர் சுவாமி அதை காமிச்சு கருணாராஜர் சுவாமி ஆஃபீஸர் அதை பார்த்தாக்கா இடது கண்ணில் திராட்டி இருக்கா வலது கண்ணில் பெருமாளும் இடது கண்ணில் திராட்டியும் எழுந்தருளி நம்மளெல்லாம் அனுகிரகிக்கிறாள் அந்த மாதிரியாக அங்க சொல்லிருக்காது எத்தனை இடத்துல எப்படி இப்படி கல்யாண குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் சொல்லி அசாதாரணமான தர்மங்கள் குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு அப்படி சொல்லிட்ட உடனே திரும்ப இப்ப எதுக்குங்க சொல்லணும் அதுவே போருமே அதை நினைச்சின்றாலே நமக்கு வந்து எது பிராப்தியம் எம்பெருமான் எது பிராப்தியம் இல்லை இந்த சம்சாரம் அதெல்லாம் அதனாலேயே தெரிஞ்சுக்கலாமே இப்ப இங்க என்னத்துக்கு சொல்லணும் என்ன பரமாத்மனையோ இறக்கோ அபரமாத்மனை அப்படின்லாம் இருக்கு அதனாலதான் முதல் பாதம் வைராக்கிய பாதம் சொன்னோம் அதுல அபரமாத்ம விஷயங்கள் பரமாத்ம விஷயங்கள் இல்லை எம்பெருமான் விஷயமா அது இல்லவே இல்லை அவைகளாம் சம்சார விஷயங்கள் சம்சார விஷயங்கள் நமக்கு தேவையே இல்லையே அதனால அதுல வந்து விரக்தி வேணும் ஆனால் பெருமாள் இருக்கான் பாருங்க அவங்கிட்ட ராகம் வேணும் அனுராகம் எப்பொழுதுமே எம்பெருமாள்கிட்ட ஆசை இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சுட்டு போதுமே அப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஒரு எட்டு அதிகரணங்கள் என்னாலும் எடுத்து சொல்லணும் அதனால புனனுக்தி வந்துருச்சு புனனுக்தியம் தோஷமானது அது சொன்னதையே திருப்பி சொல்றது முதல்ல ரெண்டு அத்தியாயத்துல என்னென்ன சாதிச்சாரோ அதையே இந்த மூணாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்திலையும் எம்பெருமானை திருக்கல்யாணம் சொல்றதுன்றதுனால திரும்ப திரும்ப சொல்றதுன்றது சாஸ்திரத்துல ஒரு தோஷம் அது தெரியும் எல்லாம் ஒத்துக்க மாட்டார் சாஸ்திரக்காரன் அது அதுக்கப்புறம் சங்கதி தொடர்பு வேணுமோ இல்லையோ எதை சொன்னாலும் ஒரு தொடர்பு இருக்கணும் ஒரு அதிகரணம் வந்துருச்சோம்னாக்கா போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு என்ன சங்கதி அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்த சங்கதியே இல்லையே ஏன்னா அது வந்து முதல் ரெண்டு அத்தியாயம் விஷயத்திகம் பிரம்மன் தான் விஷயம் சாஸ்திரத்துக்கு அது சொல்லெடுத்து ஆனால் இதுவோ சாதனாத்தியாயம் சாதனாத்தியாயத்துல என்ன சொல்லணும் சாதனத்தை பத்தி சொல்லணும் சாதனம்னா என்னது பக்தி பக்தியை பத்தி சொல்லணும் பக்தியை பத்தி சொல்ல வேண்டிய இடத்துல போய் பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்றேன் கல்யாண விதானத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா சாதனாத்தியாயத்துல அந்த சங்கடி இல்லாம போயிடும் ஏன்னா பக்தியை சொல்லு பக்தி யோகம் அஷ்டாந்த யோகத்தை சொல்லு அது ஒரு அங்கங்களை சொல்லலாம் அதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லலாமா இதெல்லாம் சொல்ற சூத்திரக்காரர் அதனால சாதனாத்தியாயமே மிகவும் தவறானது சாதனாத்தியாயம்ன்றது உபாயத்தை சொல்லுவது உபாயத்தை சொல்லச்ச அது சொல்லப்பட்ட எந்திரமான் தான் உபாசியம் அது இருந்துட்டு போட்டோம் அவன் ஏற்கனவே ரெண்டு அத்தியாயத்தை சொல்லிட்டுமே அதுவே போடுமே நேர உபாயங்கள் பிரம்ம வித்தியைகள்னா சொல்லுங்களேன் ஒவ்வொரு பிரம்ம வித்தியைகளும் சொல்லி அந்த பிரம்ம வித்தியில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சொல்லிட்டு போங்கோ அதை விட்டுட்டு இந்த உபயோகிங்க பாதம் ஒரு தனி பாதம் எடுக்கு, இந்த மாதிரி பண்ண வேண்டாமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். அதுக்கு பதில் வாஸ்தவமான விஷயம், இதுல வந்து சாதனாத்தியாயம் தான், சாதனாத்தியாயத்துல ஒரு உபாயத்தை பத்தி தான் சொல்லணும். அதனால போன பாதத்துல எது பிராப்தியம் இல்லையோ அதுல இச்ச வரக்கூடாது, வைராக்கியம் வரணும், அதுல இருந்து நம்ம விரக்தாளாக எழுணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இந்த பாதத்துல பிராப்தியத்துல நமக்கு வைதிருஷ்ணியம் வரணும், வைதிருஷ்ணியம் விசேஷமான திருஷ்ணா, அங்க வந்து விகிதமான திருஷ்ணா, இங்க விசேஷமான திருஷ்ணை. ரொம்ப ஆசை, பெருமாள்கிட்ட ஆசை அதிகமா வரணும். பெருமாள் பகவத்கீதர் சொல்ற தன்னுடைய விபூதியை சொல்ல விஸ்வரூபத்தை சொல்லச்சே நித்தியசூரிகள் ரிஷிகள்லாம் இது எத்தனை வாட்டி என்னுடைய விஸ்வரூபத்தை பார்த்தாலும் அவன் சலிக்கவே மாட்டான், திகட்டவே திகட்டாது. நித்தியதான் நித்தியம் ஆகாங்கிறது ஆசைப்படுறான், எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை பார்த்துட்டே இருக்கணும், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்துட்டே இருக்கணும். அந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கலாமே. நம்ம எத்தனையோ சினிமாக்கள்லாம் பாக்குறோம் எம்பெருமான் கம்பீரமா எழுந்துடுறதுனால் அதை நிஜமாவே நேரம் நமக்கு கிடைச்சதுன்னு என்ன ஆனந்தமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட பகவான் நமக்கு அடங்கி வரானே இறங்கி வரானே அப்படின்னுட்டு இது தெரியும் இல்லையா. அதனால எப்படி பிராப்தியே தரது, எது பிராப்தியமோ அதை காற்றிலும் எதிர்த்தமா இருக்கக்கூடிய சம்சாரத்துல இச்ச வேண்டாம், அதுல விரக்தி வரணும். அதே மாதிரியாக எது பிராப்தியமோ அதுல நமக்கு இச்ச வரும் வரணும். அந்த இச்ச வரணும்னு அது விஷயமான ஞானத்தை உற்பத்தி பண்ணணும், அதுக்கோசம் இருக்கு. அதனால இங்க சொல்றேன் அப்படின்னா அது சரி, அதான் ரெண்டு அத்தியாயத்துல சொல்லி எடுத்தேன், திருப்பி எடுத்து நீங்க சொல்லணும் அப்படின்னு வாஸ்தவம் தான். அதுக்கு உத்தமர் சுவாமி அழகா சொல்ற கீதைய வந்து அஞ்சாவது பத்தாவது அத்தியாயத்துல சொல்ற, ஏழாவது அத்தியாயத்திலிருந்து எம்பெருமானுடைய வைபவத்தையே சொல்லிட்டு போறார். ஏழாவது அத்தியாயம் எட்டாம் அத்தியாயம் ஒன்பதாம் அத்தியாயம் எல்லாமே எம்பெருமானுடைய இதற்கான குணங்கள் அது அதிகம் நிறைய சொல்லிட்டு போறார். இதெல்லாம் இந்த அத்தியாயத்துல சொல்லியா இருக்கு. பத்தாவது அத்தியாயத்துல இதை எதுக்கு சொல்லணும், பத்தாவது அத்தியாயத்துல பெருமானுடைய விபூதியை சொல்றார். அந்த விபூதிகள்லாம் சொல்லச்ச அற்புதமா வர்ணிக்கிறார் பெருமாள், தன்னதானே வர்ணிச்சுக்கிறார். தன்னதானேன்னா என்ன அர்த்தம், நான் சொல்லல ஸ்ருதிகள்லாம் சொல்றது, பிராமணிகாரான ரிஷிகள்லாம் சொல்றார். அந்த மாதிரிதான் எந்தவான் என்னைக்குமே தானே வாய விட்டுற மாட்டோம், பயம் பெருமாளுக்கும் பயமா பிராமணிகமா தான் இருக்கணும், பிராமணிகமா தான் இருக்கணும். எந்தவான அழகா பாஷ்யம் பண்றார். அதாவது அந்த மூணாவது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும், எத்தியது ஆச்சாரிய சிரேஷ்டா தத்ததேதே தரோஜனா அப்படின்னு வரும். அதுக்கு பாஷ்யம் அடைச்ச எம்பெருமானவர் சேர்க்கிற, நான் யாரு தெரியுமா, பரம சிஷ்ட அக்ரேசரான வசுதேவருடைய புத்திர புத்திரனாச்சே. வசுதேவர் ரொம்ப தங்கமானவர், நல்ல சாத்திகர், அனுஷ்டாத்தான். அவர் என்ன சொல்றாரோ அது பிரமாணம் இல்லையா, அது பிரமாணம். அப்படி இருக்கச்ச அந்த வசுதேவர் வச்சுன்னு தன்னை சந்திக்கிறார் பெருமாள். எம்பெருமான் இவன் வந்து எல்லா விதத்தினாலையும் சர்வ விலட்சணமானவன், ஆனால் அவனுக்கு வசுதேவர் என்று சொல்லணுமா, வசுதேவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி வசுதேவன் வசுதேவஸ்வரம் வந்து சமஹாத்மா சொல்லவா, வசுதேவனே எனக்கு எல்லாம் அப்படின்னு இருக்கானே அப்படிங்கிறார். ஏன்னா வசுதேவருடைய புத்திரர்கள் அதனால விசேஷ ஆனந்தம் அவருக்கு. பெருமாள் தன்னை வந்து தாசர் சொன்னாதான் புரியணும் பிடிக்குமா, ராமனுக்கு தசரதனுடைய பிள்ளைன்னு சொன்னாதான் பிடிக்குமா. காரணம் என்ன, தர்மிஷ்டனவன், ஒரு தர்மிஷ்டனா இருக்கிறதுனால அவன் வந்து அவனுடைய பிள்ளைன்னு தன்னை சொல்லிக்கிறத பெருமையா. இவர் என்னவோ தர்மிஷ்டன், நிமித்தி லட்சணம் தர்மம் விஷய நாராயணம் தலி அப்படி நிமித்தி தர்மத்தெல்லாம் உபதேசிச்சு எம்பெருமான் அவனை வச்சு சொல்லிக்கிறார். ஏன் அப்படின்னா அப்படி சொன்னாதான் லோகம்லாம் நம்புமா, இவனே தன்னதானே திறமை சொல்லிக்கிறானே அப்படின்னு நினைச்சு கூடாதான். அதனால பத்தாவது அத்தியாயத்துல தன்னுடைய விபூதியில் சொல்றேன். ஏன் அதை சொல்லணும் தெரியுமோ அப்படின்னாக்கா உத்கடமான திருஷ்ணம் உண்டாகணும் ஆசை. சாதாரணமா ஆசை உண்டாகிறது முதல் ரெண்டு அத்தியாயங்கள்னால பாஷ்யம் இந்த சாதிகள் பாஷ்யத்துல பிரம்மசூத்திரங்கள். ஆனால் இந்த மூணாவது அத்தியாயம் இரண்டாம் பாதம் உபயலிங்க பாதம் இருக்கு. இதனால என்ன வருதுன்னாக்கா உத்கடமான ஆசை, வெறி, எப்போ எப்போ கதாகம் பகவந்தம் அப்படின்னுட்டு வைகுண்டகத்தில் சொல்றது பாருங்க, நான் எப்ப எங்க சாட்சாத்கரவாணி சக்ஷுஷா அப்படிங்கிறேன். பரபக்தி பரஜான பரமபக்தின்ற பாருங்கோ அந்த பரமபக்தி அவஸ்தா எப்போ எப்போன்னு வெறி பிடிச்சி அடையணுமா? அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு உற்சாக ஆசை வரணும் நமக்கு. அதுக்கோசனம் பத்தாவது அத்தியாயத்துல எப்படி குண விபூதி எல்லாம் விஸ்தாரமான ஞானாதீனமாக்கணும், சாமான்யமா தெரிஞ்சுட்டா கூட விசேஷ ரூபேன தெரிஞ்சுக்கணும். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பேரு சூழ நிகரண ஞானம் பேரு. பொதுவா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இரண்டாம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றோம். அது எப்படின்னாக்கா ஒருத்த வந்து பந்தக்கால் நடுறான் அல்லது ஒரு கொம்ப நடுறான், நடச்ச ஒரு பள்ளம் தோன்றான், அதுல ஒரு கொம்ப நட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டு அடைச்சிடுறான், திருப்பி கொஞ்சம் ஆடி பார்ப்பான், அந்த கொம்பு கொஞ்சம் ஆடி துணிச்சுக்கோங்க, திருப்பி கல்லு கல்லாம் போட்டு நல்லா குத்திடுவான், திருப்பி ஆடி பார்ப்பான், அப்பவும் கொஞ்சம் அசிதா திருப்பி திருப்பி இந்த மாதிரி மண்ணு கல்லு மண்ணு கல்லு போட்டு போட்டு போட்டு குத்தி குத்தி குத்தி கொஞ்சம் ஸ்டிஃபா ஆக்கிடுவான். அப்படி ஆகிட்டாங்கனாக்கா ஸ்தாபிதம் ஆயிடும். அந்த மாதிரி ஸ்தூணா நிகழ்ச்சி ஞாயிறு ஒரு ஸ்தூணத்தை எப்படி ஒரு இந்த கொம்ப வச்சு கட்டுறோமோ அந்த மாதிரி நல்லா நடுறது, ஸ்திரமா திருடமா நடணும். அதே மாதிரியாக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் முதல் ரெண்டு அத்தியாயத்தில் தெரிஞ்சின்றது சாமான்யமாக, இப்ப விசேஷமான கல்யாண குணங்கள். இந்த விசேஷமான கல்யாண குணங்கள் எதுக்கு அழகா சொல்ல போறேன் பின்னாடி. எட்டு அதிகரணங்கள்னால எட்டு விதமான கல்யாண குணங்கள் சொல்ல போறேன். இப்படி எட்டு விதமான கல்யாண குணங்கள்லயும் ஒவ்வொரு உத்தரவுகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் சொல்ல போறேன். என்ன சொல்லுவ, ஜீவன் இருக்கானே அவன் எந்த நிலையில இருந்தாலும் சரி அவனை ரட்சிச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு குழந்தை தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்க நம்ம என்ன பண்ணுவான், குழந்தை தூங்கிட்டு நம்ம காரியம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவோம். குழந்தை அழுகு என்ன ஓடிடுவோம், ஐயோ குழந்தை ஒண்ணு தேடிட்டு. அதாவது என்னென்ன நமக்கு அந்த தூங்குற வகையில கவனிக்க மாட்டோம், குழந்தைய என்ன அடிக்க போறோம் தூங்கும், ஒண்ணு கஷ்டப்பட வேணாம் ஒண்ணு பார்க்க வேணாம்னு போயிடுவோம். எந்தமான அப்படி இல்லையா, இவன் முழிச்சுட்டு இருக்கானோ அல்லது சொப்னம் காணுவானோ அல்லது தூங்குவானோ அல்லது மூச்சு அடைவானோ எந்த தசையா இருந்தாலும் சரி எம்பெருமான் பக்கத்திலிருந்து ரட்சிப்பான், நிர்வாகம் பண்ணுவான். அவனின்றி அணுவும் அசையா தோல்வியோ தேனவினா திருணவபீட சலத்தையும் நம்மளும் சொல்லுவோம். ஆனா குமார வசதேசியன் தேனவினா திருணாகிரமபீன சலத்தி அப்படிங்கிறார். அதாவது நம்ம வந்து திருணமே செலாது அசையாதுன்னு நம்ம சொல்றோம். சுவாமி குமார தேசியனும் திருணம் இருக்க புல்லு அதனுடைய நுனி கூட அசையாது, நுனிங்கிறது எப்படி இருக்கும், ஆடும் தொங்கும் என ரொம்ப மிக்சா இருக்கும் அது மென்மையா மருத்துவா, அதனால அந்த நுனி கூட ஆடாது அவன் இல்லாட்டா எம்பெருமான் இல்லாட்டா. அதனால அனைத்து நடைகள்லையும் எம்பெருமான் நம்மளை ரட்சிச்சு நிர்வாகனாக இருப்பான். அதை சொல்ல போறேன். அதே மாதிரி துஷ்ட சம்சர்க்கம் இருக்கும், துஷ்ட சம்சர்க்கம் இருந்தாலும் அவனுக்கு அதே ஒரே சமயத்துல நாம இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு காராகிரகம் இருக்கு, ஒரு சிறை சிறைச்சாலை, அந்த ஜெயில கைதிகளும் இருக்கா, கைதிகள் எத்தனையோ விதமான கைதிகள், ஆழ் தண்டனை ஆறு மாத தண்டனை அது மாதிரி எத்தனையோ இருக்கு கடும் தவாள் அதெல்லாம். இப்ப அவெல்லாம் விதவிதமான சிக்ஷை அனுபவிக்கிறார். ஆனால் அதே சிறைச்சாலையில அந்த போலீஸ் சூப்பரண்ட் இருப்பான், அதிகாரிகள் எல்லாம் இருப்பா, அவெல்லாம் சுகமா ஏசி நம்மளை உட்காந்துருப்பான், அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது வாழ்க்கை, அந்த மாதிரி இருப்பா அவ. இப்ப பாருங்க இருக்கிற இடம் என்ன இடம், இந்த மாதிரி ஒரு காராகிரகத்துல இருக்காவா, காராகிரகத்துல இருந்தா கூட கைதியோ துக்கத்தை அனுபவிக்கிறான், ஆனால் இந்த அதிகாரியோ அவன் நிம்மதியா சுதந்திரனாக சுகமா அதிகாரம் பண்ணிதான் இருக்கான். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், துஷ்டமான இடம்தான் இருந்தாலும் கூட அப்படி இருக்கா. ஆனால் நாம இருக்கோம் பாருங்கோ, இந்த லோகத்துல நம்ம அத மாதிரி இருக்கோம். கர்மபத்தமான இந்த உடம்பு, இந்த கர்மபத்தமான இந்த உடம்புல நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். அதனால வர சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் நமக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் இழந்துள்ள இருந்தாலும் ஒரே காலம்தான், நம்மளோட சேர்ந்து எம்பெருமான் இழந்துள்ள இருக்கான். ஆனால் அவனுக்கு தோஷமே இல்லை, நமக்கு தோஷம் இருக்கு. ஏன்னா நமக்கு கர்ம வசத்தம், அவனுக்கு அகர்ம வசத்தம். அப்ராகிருதமான சுரூப சுவாவ திவ்யாத்ம குணங்கள் எல்லாம் இருக்கு. அதனால அவனுக்கு அது எதுவுமே இல்லை. அதனால அதாவது ஒரே காலத்துல துஷ்டமான வஸ்துவோட எந்தவன் சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு இதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்ல போறார். அதே மாதிரி அவன் நெறிகாரமா இருப்பான், நிர்தோஷி நெறிகாரி. அது மட்டுமா, நிகழ கல்யாண குணாக இருப்பான், அதுவும் அவனுக்கு இருக்கு. அது மாதிரி நிறத்து செய்ய பிராபியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டும் இருக்கு. கருதியில பலப்பிரதத்துவம் இருக்கு, பலப்பிரதத்துவம் இருக்கு இந்த அவனுக்கு. அதுதான் கருதியில படிக்க போற. இத்தனை என்ன நம்மளுடைய மெத்ராஜியை பார்த்து ஆச்சரியப்படுறாள். இல்லாம சிறுவன் வந்து சர்வாவஸ்தைகள்லயும் நம்மளெல்லாம் ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு பாருங்க, பெருமாள் வந்து உபயலிங்கமா இருப்பான், அதன் பிறகு அவனே பிராப்தியம் அவனே பிராபகன் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு கடைசியில சர்வ பலப்பிரதன் அவனே, அனைத்து பலன்களையும் அனுகிரகிக்கிறவன் எம்பெருமானே அப்படின்றத இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த இந்த கிரமத்துல பாருங்க, கடைசியில பலப்பிரதத்தோன்றதுதான் நமக்கு முக்கியமானது. நம்ம கர்மாவெல்லாம் அனுப்பிச்சுக்கோன்னாக்கா உபாசனத்தை அனுப்பிச்சுட்டாக்கா யாரு பலன் தருவா அப்படின்னு கேள்வி வருமே. அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு பதில் இது சர்வபலப்பிரதம் எந்தவானே சர்வபலப்பிரதம் அகம் யஜ்ஞானம் போக்தா சக்கரபுரே அப்படின்னு இருக்கு. நானே போக்தா, நானே பிரபு, பலப்பிரதாதா பலப்பிரதாயி அப்படிங்கிற பாஷகாரர் பலப்பிரதாயி, நானே பலத்தை கொடுக்குறவனே அப்படிங்கிற. நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்ப இருக்கிற பரவாக்கோட்டு சின்னாண்டான் திருநீர்மனையில அங்க ஒரு ஆசிரமம் இருக்கான். அந்த ஆசிரமம் போனதில்லை, நேற்று போன் பண்ணி போட்டிருக்கா. சதஸ்கர் நடக்க போறது சுயவாட்சி சதஸ்கர் ஞாயிற்றுக்கிழமை 9-12 ஒரு வேலை, அதுக்காக வருஷம் வரணும் அப்படின்னு அது என நினைச்சிருக்கா. அதுக்கோசம் போறேன். அதுல சொல்ல போறது இந்த பாதத்துல கடைசி அதிகம் பலாதிகாரம். அதனால விஜயத்து போறேன். ஏன்னா இந்த மாதிரி கல்யாண குணங்களை வரிசையா சொல்லிட்டு வந்து பலப்பிரதத்துவத்தை வந்து முடிக்கிறார். அந்த பலப்பிரதத்துவம் எப்படி அப்படின்னாக்கா அனைத்து விஷயங்களும் நமக்கு வருது. சாதாரண லௌகிக தரத்துல இருந்து ஆரம்பிச்சு பரம புருஷார்த்தமான மோட்ச பரியந்தம் கொடுக்கிறவன் எந்திரவான் அப்படின்னு சாதிக்க போறேன். அந்த மாதிரி எத்தனை கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் இதெல்லாம் 2 அத்தியாயத்துல அங்கங்க சூசித்தர் சுட்டிக்காட்டிருப்பார். ஸ்பஷ்டமாக அதுல பிரத்யமா கண்டோத்தி இருக்காது. ஆனால் இங்கேயோ அப்படி இல்லை, ஸ்பஷ்டமா சொல்ல போறேன். அதனால இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் சொன்னாக்க அப்பதான் நமக்கு மனசுல சின்ன வரும். எந்தனமானே இங்கு சொல்லப்படுகிறான், எந்தனமான் அவன் அப்படிப்பட்ட கல்யாண குணங்களோடு உடையவன், நமக்கு அவனே பிராப்தியம், நமக்கு அவனே பிராபகித்தா, நம்மளை சேர்த்து விடுறவன் பிராபகன். அதே மாதிரி அவனே பலப்பிரதன். அப்படி இல்லா இந்த இதெல்லாம் என்ன ஸ்பஷ்டமா தெரிஞ்சதுன்னாக்கா நமக்கு அவன்கிட்ட ஒரு ஆசை வந்துடும். அந்த ஆசை வந்ததுன்னாக்கா எப்ப அவனை நாம் அடைவோம் அப்படின்னுட்டு ஒரு உத்கடமான வெறி வரும். எந்திரமான அடையணும் அடையணும் பெருமாள் கருத்துல ஒன்றும் வேண்டாம். நம்ம அழகா சொல்லுங்க, நம்ம ஆழ்வார் நம்ம அழக நான் எப்பத்தையும் செய்யறேன் எம்பெருமான்ட்டேன். எம்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கார். அவன் சொல்ற என்னால நம்ம எல்லாம் என்ன சொல்லி நினைப்பனும், அவனை எப்படி நினைக்கிறது நினைக்க தெரியலையே. நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் நம்ம சொல்றோம். நம்ம சொல்ற என் சொல்லி மறப்படும் அப்படிங்கிற எல்லாரும் என்ன சொல்லி அவனை நினைப்பேன், எனக்கு ஒன்னும் யோசிக்க இல்லையேன்னு சொல்லுவா. ஆனால் நம்மாழ்வாரோ என்னால அவனை மறக்க முடியல, மறக்கணும்னு ஆசைப்பட்டா கூட என்னால முடியல. திருப்பேர பெருமாளை பத்தி சொல்ற எவ்வளவு நேரம் நிற்பேன் போய் என்ன அப்படின்னு நம்ம பெருமாள் பார்த்து நான் போக மாட்டேன் பேரேன் என்று புகுந்தான் அப்படிங்கிறார். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னோடைய தான் இருப்பேன். என்ன பரம பாகவதன் பிரபஞ்சன சந்தான கூடஸ்தர் எப்பேற்பட்ட மகான் நம்மாழ்வார் அப்படிப்பட்ட கௌஸ்தானியராக இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்பொழுதுமே பெருமாள் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பொழுதும் உன்னோடையே இருப்பேன் அப்படின்னு சாதிக்கிறார். நம்மாழ்வார்கிட்ட பார்த்து பெருமாள் சொல்றேன் அந்த மாதிரியாக எம்பெருமான் எப்படி இருக்கான்னாக்கா எம்பெருமான் எப்படி எம்பெருமான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்ப நம்ம அவனை அடைவோம், அவன் அடையிறது தான் எனக்கு சுரூபம், அவனை காட்டிலும் எனக்கு வசந்தது எதுவும் இல்லை அப்படின்னு தெரிய வரணும். அதுக்கோசம்தான் இந்த மாதிரி ஒரு திருஷ்ண அதிசயம் ஒரு ஆசை திருமால் அடையணுன்ற ஒரு விசேஷமான ராகம் அது இருந்தாதான் இந்த வித்தியை அவன் நோட்டிப்பான். அது மாத்திரமா வித்யுடைய அவாந்தர வேதங்கள்லாம் சொல்ல போற அது எப்படி சொல்ல போற அப்படின்னா ஒரு விஷயம் பிரம்ம வித்யைகள் நிறைய இருக்கு, அதை எல்லாரும் 32 பிரம்ம வித்யைகள் 32 பிரம்ம வித்யைகள்லாம் சொல்றார். அசுலாக பிரம்ம வித்யைகள் பிரதானமா 32 சொல்றதால இருக்கலாம். ஆனால் உத்தமன் சுவாமி ஒன்று இருக்க உடனடாஷ் பழைய புத்தகம் போட்டார், அதுல இந்த உபநிஷத்துல சொல்லப்பட்ட வித்யைகள் அப்படின்னா லிஸ்டே போடுற என்னென்ன வித்யைகள் அப்படின்னு. அதுல ஒவ்வொரு வித்ய ஒரு ஏன் அது வித்யை பிரிக்கணும்னா ஒரு வித்யில ஒரு 12 குணம் இருக்கும், இன்னொரு வித்யில ஒரு 12 குணம் இருக்கும், 8 குணம் இருக்கும், அந்த கல்யாண குணங்கள் அனுசந்தானம் பண்ணணும். அந்த வித்யில இருக்கிற 7 ஆத்மா 8 ஆத்மா 20 விசோகம் இருக்கும், அந்த 8 குணங்கள் தான் தகவல் வித்தியில உபாசியமா இருக்கும். சாண்டில்ய வித்தியோ பாரூபகா மனோமயா இப்படின்னா குணங்கள் இருக்கு, அவைகளை தான் அங்க உபாசிக்கணும். இந்த மாதிரியாக அங்கங்க உபாசிக்க வேண்டிய ஒவ்வொரு வித்தியிலையும் உபாசியமானது பிரம்மம், அந்த உபாசிக்கப்படும் பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் தான் உபாசிக்கப்படணும். ஒரு குணத்தை சொன்னாக்கா அந்த குணத்தை உடையவன் எம்பெருமான். அவரது பாத்மா தஹரஹா விஜரஹா தஹரஹா இப்படி தஹரன் தஹரன் தஹராகாசன் எம்பெருமான் அவன் அவகத பாத்மா விஜரஹா விமர்த்தி விமர்த்தி ஹோ இந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் உடையவன் எம்பெருமான் அது பரியந்தம் போகணும். குணத்தை சொன்னாக்கா குணி பரியந்தம் போகணும். அதனால இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்கள் அங்க இருக்கு. ஒவ்வொரு வித்தியதையும் இந்த மாதிரி விளக்க அதனாலதான் 3வது பாதம் வரப்போறது குணம் சம்மார பாதம். நீ அதை வந்து சுவாமி தேசியம் சாய்க்க போற சாராவியிலேயே அங்க இந்த குணோபசம்மார பாதத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டுண்டு இந்த வித்தியில எவ்வளவு குணங்கள், அந்த வித்தியில எவ்வளவு குணங்கள், இப்படி குண இயத்தா எண்ணிக்கை குணங்களுடைய எண்ணிக்கையை சொல்றதுதான் இந்த வித்தியினுடைய விசேடமான பிரவர்த்தி. அதுதான் காரியம். அதனால வித்யா பேதங்கள்லாம் சொல்ல போற 3வது பாதத்துல வித்யா பேதங்கள் சொல்லணும்னாக்கா அந்த பெருமாளுடைய குணங்களும் தெரிஞ்சுக்கணும். குணங்களை தெரிஞ்சுட்டாதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வித்தியிலையும் இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு நம்மளால வரையறை பண்ண முடியும். அதனால பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை இட்டு வித்யா பேதம் சொல்லணும். அந்த வித்யா பேதமானது அது சித்திக்கணும்னு வச்சுக்கோங்கோ அது முக்கியம். இக்குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசம் இங்க சொல்றது என்ன விசேஷண பூதமான குணம் என்ன அதனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் என்ன அவை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் நான் தேவபிரமான சேவிச்சேன்னு சொன்னீங்களோ இன்னொருத்தர் நான் திருவாரணையான சேவிச்சேன்னா ஏன் அது நான் பெருமாள் சேவிச்சேன்னு சொல்லல பெருமாள் சேவிச்சேன்னு சொல்லாமே தேவபிரமான சேவிச்சேன் திருவாரணையான சேவிச்சேன் பெரிய பெருமாள் சேவிச்சேன் அதனது பெரிய பெருமாள் ஏன் அப்படின்னு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அப்படி இருக்கு அந்த பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் மாறி இருக்கு. திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடே இல்லை திவ்யமங்கல விக்கிரகத்துல வேண்டியதான் வேறுபாடு இருக்கு. அதனால திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லாதனால திவ்யமங்கல முக்கியத்துல வேறுபாடு இருக்கு. அதனாலதான் நான் தேவப்பிரமாணம் சேவிச்சேன் திருவாரணையான சேவிச்சேன்னு சொல்றோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அழகு. நம்ம காஞ்சிபுரம் பக்கம்லாம் திருமாவளவு சேவிக்கிறது திருவாரணையான சேவிச்சோம்னாக்கா எந்த வாகனமா இருந்தாலும் சரி திருமால் நேரம் அப்படியே நம்மளை பார்த்து எழுந்துருது. அதே நீங்க வந்து கும்பகோணம் திருக்குழந்தையோ வடலூர் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் போங்க, அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வாகனம் நம்மளை பார்த்து இருக்கும். பெருமாள் குல்குவாரில் உட்காந்துருப்ப, அந்த மாதிரிதான் எழுந்துருப்ப, அந்த மாதிரிதான் பெருமாள். அது ஒரு அழகு, அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு அழகு வச்சிருக்கிறாவா. பெருமாள் வந்து குருத்வாரில உட்கார்ந்து நம்மள நம்ம வீதியில நின்று இருப்போம், நேரம் போய் சேர்க்க வேண்டாம், நம்ம வீதி நடந்தாலே நம்மளை பார்த்து அனுகிரகிச்சுன்னு போவேன். அது ஒரு அழகு. அதனால இந்த கிரமம், காஞ்சிபுரத்துல தெப்பம் செலுத்தி வாழ்க்கும், ஸ்ரீரங்கத்துல தெப்பம் செலுத்தி வாழ்க்கும் வித்தியாசம் தெரியும். காஞ்சிபுரத்துல தெப்பம் செலுத்தோம், இப்போ இந்த எந்த கரையில சகதாவது எழுந்துவிடுவார், அங்கதான் எதிர்தான் பெருமாள் தெப்பம் இருக்கும், அங்க பெருமாள் எழுந்துவிடுவார். அங்க எழுந்துள்ளனாக்கா அந்த குளத்துல புஷ்கரத்துல எழுந்துள்ள நம்மளை பார்த்துதான் எழுந்துள்ள பெருமாள். அதாவது சைட்ல தான் பெருமாள் நம்ம சேர்ப்போம், நம்ம உட்காந்துருப்போம், நம்மளை பார்த்து அனுகிரகிச்சுட்டு இருப்பார், போற திக்க பார்த்து நிற்க மாட்டார். பெருமாள் எந்த திக்குல போறோ அந்த திக்குல பெருமாள் பார்க்க மாட்டார். தேவ பெருமாள் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பெருமாள் இவன் ஆச்சுமார் பிறந்த தாயார் இவன் எல்லாம் அது கோயிலுக்குள்ளே இருந்ததுனால நம்ம எப்படி பாக்கிறோமோ நம்மளை பார்த்துட்டு அனுகூலிச்சு போவேன், நேர பார்த்து போக மாட்டேன், சைட்ல தான் பார்த்துட்டு போறேன். அது காஞ்சிபுரத்துல. ஆனால் இதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் அபூர்வமான விஷயம் வச்சேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல தேவையான தெய்வங்கள் இருக்கிறவங்க போறோம், அதான் சத்திய கேட்கணும் சுவாமி. ஆனால் ஸ்ரீரங்கத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் எந்த திக்குல போறதோ அந்த திக்குலயே பார்த்துட்டு போவேன். நம்ம ஒவ்வொரு திக்குலாம் வரைச்சு அந்த ஓரத்துல நின்றுட்டு நம்மளை எப்ப பார்த்தோ அப்ப நம்ம சேவிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரமம், ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு அழகு. அதனால இந்த மாதிரி திவ்யங்கள விக்கிரகத்திலேயோ திருக்கல்யாண குணங்கள்லயோ வேறுபாடு சில இடங்கள்ல இருக்கும். அதனால பிரம்ம வித்யையும் அப்படித்தான், பிரம்ம வித்யையும் திருக்கல்யாண குணங்கள் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கும். பிரதானமான குணங்கள்லாம் அப்படியே இருக்கும். அடுத்த பாகத்தில் சொல்ல போறேன் எது பிரதானமான குணங்கள், சுரூபங்கள் அவைகள் அப்படியே தொடர்ந்து வரும். நிரூபித சுரூப குணங்கள்லாம் அவைகள்லாம் என்ன அப்படின்னா, சுரூப நிரூபித சுரூப விசேஷங்கள்லாம் பாருங்க, அவைகள்லாம் எல்லா வித்தியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப கருணைங்கிறோம், பெருமாளுக்கு கருணை இருக்கு, அது எல்லா பெருமாளுக்கும் ஒண்ணுதான், அது எல்லாவுங்களும், அது எல்லாருக்குமே நமக்கு என்ன கருணை இருக்கு, பெருமாளுக்கு என்ன கருணை இருக்கு, அது சுரூப நிரூபித தர்மங்கள் இல்லை. ஆனால் நிரூபித சுரூப விசேஷங்கள்ன்றதுலதான் கருணை எல்லாம் வரும். அதெல்லாம் சொல்ல போற, அதை அப்ப பாத்துக்கலாம். அதனால ஒரு பிரம்ம வித்தியை நடத்திருந்தாக்கா அதுல இத்தனை கல்யாண குணங்கள், இன்னொரு பிரம்ம வித்தியை என்ன அதுல அத்தனை கல்யாண குணங்கள், அப்படி வேறுபாடு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவா கேள்வி கேட்டான், சாதனாத்தியாயம் ஆச்சு, சாதனாத்தியாயத்துல பிரம்ம வித்தியை சொல்றது சரி, பக்தி யோகத்தை சொல்லட்டும், அதை விட்டுட்டு இந்த பெருமாளுடைய குணங்கள்லாம் சொல்லணும், இது எப்படி வரும் அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்ற. சாதனம் ரெண்டு விதமா இருக்கும், உங்களால் தெரிஞ்ச விடயம், சித்தோபாயம் சாத்தியோபாயம். இந்த சித்த ரூபமாக இருக்கும், சாத்திய ரூபமாக இருக்கும். இப்போ சாத்தியோபாயம்ன்றது என்னது, தர்மம். தர்மம்னா அதாவது கர்மா, உபாசனம், சரணாகதி எல்லாமே, அதுலிருந்து பணம் அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பா, அது கிடையாதான். பரஸ்ய புன்சக பிரசாதனார்த்த சாத்தியோபாய அப்படின்றார் எம்பெருமான். பணவுரன் இருக்கானே, அவனை வந்து நம்ம பிரசன்னமாக்கணும், பிரசாதம் அவனுடைய, அவனை வந்து திருப்திப்படுத்தணும், அவனை நம்ம பேர்ல திரும்ப வைக்கணும். நம்ம எவ்வளவு கூட பக்தி பண்றோமோ அவ்வளவு கூட அவன் என்ன பண்ணுவான், அதில் விவரம் பக்தானாம் பக்தானாம் புரதசிதன் வந்து இருந்துருவான். சொல்ற அவருக்கு அரியானை, அவர்களுக்கு எளியானைங்கிறது நம்ம ஆழ்வார். அந்த தேவதைகள்லாம் இருக்காளே, அவன் வந்தான் கூட பெருமாள் திரும்பி போயிடுவான், அதே பக்தன் வந்தான்னா ஓடி போயிடு ஓடி வந்துடுவேன். அந்த மாதிரி எந்திரமானுக்கு அவ்வளவு ஆசை, பக்தி பண்ணு எங்கிட்ட பக்தி பண்ணு, அந்த பக்தி பொருட்டா நான் வந்துடுவேன் வேறுவன். அதனாலதான் சாத்தியோபாயம் எது அப்படின்னாக்கா, எம்பெருமான பிரசாதப்படுத்தணும், அவனை ஆனந்தப்படுத்தணும், அவனுக்கு பிரீதி உண்டாகணும். அதுக்கோசரம் அது, அதனால இந்த மாதிரி இந்த எம்பெருமானான தாத்தா அவனுடைய பிரசாதத்தினாலதான் நமக்கு மகிமை வரும். நமக்கு அனுகிரகித்திருவாள். அப்படிப்பட்டவன் ஈஸ்வரன். சந்தோஷப்பட்டு, அப்பா நீ என்கிட்ட அப்படி பக்தி பண்றியே, அதனால உனக்கு என் சுரூபத்தையே காமிக்கிறவா, எப்படி உபாசனம் பண்றான், உனக்கு புத்தியை கொடுக்கிறேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு கிஞ்சுவான் பெருமாள். அவ்வளவு ஆசையா இருப்பான் பெருமான். அதனால சாத்தியோபாயத்தை அனுப்பிச்சாக்கா சித்தோபாயமான எம்பெருமான் பிரீத்திய பிரீதனாயிடுவான். பிரீதனாயிட்டான்னாக்க நமக்கு அனுகிரகிச்சிடுவான். அதனால சாத்தியோபாயத்துக்கு முன்னாடி சித்தோபாயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சித்தோபாயத்தை தெரிஞ்சுட்டாக்கா அந்த சித்தோபாயத்தை எப்படி வசீகரிக்கிறது, அதுக்கு இந்த சாத்தியோபாயம் தேவை. அதுக்குள்ள இங்க சொல்றது. அது மட்டும் இல்லாம அதாவது பக்தி யோகம், அதுக்கு உபகாரமான கர்மா கர்மயோகம் இவைகள்லாம் எடுத்துக்கணும். அதாவது உபயத்துவம் பலப்பிரதத்துவம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அதனால பிராப்திய திருஷ்ணா நமக்கு வந்து என்ன பிராப்தியமான எம்பெருமான், அந்த எம்பெருமான் கிட்ட ஆசை உண்டாகணும். அது ரொம்ப அதை வந்து அபிவிருத்தி பண்ணணுமா. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் பக்தி இருக்கு. கோயிலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உள்ள போகாட்டா கூட ஒரு கையையாவது ஒரு கும்பிட போட்டு போயிடுவோம். அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். ஆனாலும் கூட இந்த பிராப்திய திருஷ்ணா அதிகமா அதிகமா வளரணும், ரொம்ப அதிகமா வளர்ந்து நாம எம்பெருமான அடையணும். அதுக்கோசம் அதுக்கோசம் இது வேணும். அந்த மாதிரி ஏன்னா அவன் பலப்பிரதமா இருக்கான் பாருங்கோ, அவன் எப்படி இருந்தாலும் பலப்பிரதமா இருப்பான் சொல்ல போற பின்னாடி. அந்த மாதிரி கிரமங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு எம்பெருமான் கிட்ட ஒரு உத்கடமான ராகம் உண்டாகும். ராகம் அந்த ராகத்தை வச்சுட்டுதான் எம்பெருமான நாம உபாசிப்போம். அதுக்கோவே இது சொல்லப்பட்டது. அதனால சாதனாத்தியாயமா இருந்தாலும் சித்தோபாயமான எம்பெருமான ஒரு சாதனமா இருக்கும். சுத்ராத்தே சாதனமிச்ச சுயநிதி பலம் அப்படின்னுட்டு இதுல சொல்றது அதிகம் சாராயில் நிறைய பலம். அதனால எம்பெருமானே பிராப்தியம் பிராபகம் அவனே சாத்தியோபாயத்தையும் நமக்கு பூர்த்தி பண்ணி வைக்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த பாதம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல தைக்கிறார். இது பாருங்க, பிரம்மேகஸ்வை ஸ்வபாவை பகுமுகம் அவதத்து பிரார்த்தனாத்யாய யுக்மே தஸ்யேஹ கிருஷ்ய சிந்தா கிமிதி புனரசோ சாதனாத்யாய மத்யே மைவம் வித்யா பிரபேத்தும் விசதயதி பரம் தத்தி தத்ரூபேதாத்து சித்தோபாயாதி பாவம் பிரதயதி சரிவோஹோ பிராப்திய திருஷ்ணா பிரதிமே. பிரம்மையில பிரம்மனே ஸ்வைஹி சுபாவை அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு பாருங்கோ, அவைகளோட குணங்களாக பிராக்தன அத்தியாயமே முன்னாடி போன ரெண்டு அத்தியாயங்கள் சமன்மய அத்தியாயம் அவிரோத்தியாயம் அவிரோத அத்தியாயம் இந்த ரெண்டு அத்தியாயங்கள்லயும் பகுமுகம் அவதத்து பலவாறாக சொன்ன பலவிதமான கல்யாண குணங்கள் எல்லாம் எப்படி எப்படிலாம் தவிக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். முதல் அத்தியாயத்துல கடைசி சூத்திரம் ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா அப்படின்னு ஏதேன இந்த 35 அதிகரணங்கள் அந்த முதல் அத்தியாயத்துல 34 அதிகரணங்கள் என்னென்ன சொன்னமோ அதை வச்சு பாத்தீங்கன்னாக்கா எது எதுக்கு உரையிடணுமோ என்னென்ன உரண பாகத்துக்கு சொல்லணுமோ அது அத்தனை இங்க சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கு. அதனால எல்லாமே அங்க சொல்லியே இருக்கு, அதுவே போதுமே. அல்லது ரெண்டாம் அத்தியாயத்தினால விரோதமே இல்லைன்னு சொல்லிட்டுமே, அதுவே போதுமே. அப்படி இருக்கச்சு தசிய அந்த சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு பாருங்க, அத இக இந்த 3 அத்தியாயமான சாதனாத்தியாயத்து நடுவுல ஆகர்ஷ சிந்தா ஆகர்ஷிச்சு முன்னாடி சொன்னதையே திருப்பி பிரம்மத்தை பத்தியே சொல்றேன்றீங்களே. ஆகர்ஷ சிந்தா கிமிதி எதுக்கோசம் புனக அசவு இத எதுக்கு இது திருப்பி சொல்றீங்க இந்த விஷயத்தை இது சொல்ல வேண்டாமே. அப்ப பௌனமுக்தி தானே, பௌனமுக்தி தோஷமாச்சு, சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடாதாச்சு. சொன்னதையே திருப்பி சொன்னாக்கா அழைச்சமாக அழைக்கிறான். சர்வித சர்வனம் திருஷ்ட பேஷணம். ஏற்கனவே பாவசி அத்தி அதை தெரிவித்து என்ன பிரயோஜனம்? அதனால தேவையில்லையே. அதனால முன்னாடியே அழுத்தது இங்கே எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் திருமாவளவு வந்து சமைக்கிற மைவம் அது தவறு. நீ சொல்றது இவ்வாறு கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன் அப்படி தெரியுமோ, வித்யா பிரபேத்தும் விசபயதி பரம். அதாவது வித்யா பிரபேத்தம் அடுத்த பாதத்தில் குணபுகுமார பாடம் மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம் அதுல வித்யை எல்லாம் பிரிக்க போறேன். நகர வித்யை என்ன எது, யஸ்வான வித்யை என்ன எது, சாண்டில் வித்யை என்ன எது, புருஷ வித்யை என்ன எது, இப்படி பல வித்யைகள் எல்லாம் பிரிச்சு அதுக்கெல்லாம் குணங்கள் எல்லாம் பிரித்து சொல்ல போறேன். அதெல்லாம் வேதங்கள். அந்த வேதத்தெல்லாம் சொல்லி பரம் விசதயத்தை அந்த எந்த விசதமா சொல்ல போறேன். அதான் பிரம்ம உபாசியமான எம்பெருமான் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல போறேன். சொல்ல போறதுனால அதுக்கோசரம் தான் இந்த மூணாம் அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல எம்பெருமான விஷயம் சொல்றது. சொல்லிட்டு போட்டோம். அதான் ஏற்கனவே சொல்லியாச்சே, அதே பொறுமைன்னாக்கா தவறு. தப்பி தத்ரூபேதா அது கூட எப்படி பிரமாண திருச்சி காமிக்கணும் ஒவ்வொரு வித்தியையும். அது எப்படி என்ன ரூபபேதா, அந்த பிரம்ம வித்தியினுடைய ரூபங்கள் எத்தனையோ ரூபங்கள் இருக்கு, எத்தனையோ ரூபங்கள். ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு ரூபம் உபாசிய ஆக்காரம். அதாவது பரமாத்மா உபாசியம் அது உண்மை. ஆனால் அந்த வித்தியில சொல்ல வேண்டிய கல்யாண குணங்கள் எது அப்படின்றது அந்த ரூப பேதம் இருக்கே, அந்த ரூப பேதத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கோசரம் நான் இங்க சொன்னேன். சரி அது கூட முதல் ரெண்டு அத்தியாயமே போர்மை அப்படின்னு கேட்டா சித்தோபாயாதி பாவம். சித்தோபாயம் சாத்தியோபாயமாகவும் சித்தோபாயமாகவும் ரெண்டு இருக்குது. சாத்தியமாகவும் சித்தமாகவும் ரெண்டு இருக்கு. சித்தோபாயம்ன்றது எம்பெருமான் தான். சாத்தியோபாயம் என்ன, சத் வித்யா தஹர வித்யா இந்த மாதிரி வித்தியை எல்லாம் இருக்கோங்களோ அது அது அது பக்தி தான், பக்தி யோகம் தான். அந்த வித்யாபாதம் எப்படி இருக்கும், ரூபபேதத்தினால வரும். ரூபம் எப்படி, ரூபம்தான் வித்யைக்கு பிராதான்யம். அந்த அந்த ரூபத்தை வச்சுட்டுதான் வித்யினுடைய பிரிவுகள்லாம் சொல்ல முடியும். இந்த வித்யா அந்த வித்யெல்லாம் சொல்ல முடியும். அது கூட அதனுடைய குணபேதத்தினாலதான் கல்யாண குணங்களுடைய பேதம் அது. அதனால சாதனாத்தியாயத்துல சொல்லப்பட வேண்டியது சாதன ரூபமையான பக்தி. அந்த பக்தி யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எந்திரவாணி சித்தோபாயமா இருக்கிறதுனால சாதனாத்தியாயத்துல பிரம்ம சிந்தை விசேஷமான சிந்தை அது. அது விசேஷமா சங்கடமாக தொடர்புடையது. அதுல ஒரு தோஷமும் கிடையவே கிடையாது. அதனால அது அவசியம் தேவையானது. அது வேண்டாம்னு சொல்லவே கூடாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் சொன்ன சித்தோபாயாதி பாவம். ஆதிசத்தினால இங்க வந்து அதாவது பக்தி யோகம் அது மாதிரி உபேயம் எந்தமானே பிராப்தியம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு இதுதான் முக்கியம். அது பிரம்மம் என்ன, பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் என்ன, அதெல்லாம் பிராப்தியம் தெரிஞ்சுக்கணும். பிராப்தியத்துவம் இருக்கு, பிராபகத்துவம் இருக்கு, பலப்பிரதத்துவம் இருக்கு. அந்த பலப்பிரதத்துவம் எப்படி இருக்கும்னா கூட சொல்றது. அதனால இது விசேஷமா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க வந்து அவ்வளவு தூரம் பிரம்ம விசதீகரணம், பிரம்மத்தை விசதீகரணம் பண்ணணும், ஸ்பஷ்டமா தெரியணும். அதனாலதான் உபயலிங்கத்துவமே சொல்றது, ஹய பிரத்தனையே கல்யாணிகள் ஆனத்தம் அப்படின்றது. அதனால விசேஷமா என்னென்ன சொல்லப்படுறது, சித்தோபாயம் சித்த பிராப்தியத்தை. இந்த ரெண்டும் சொல்றது இந்த பிராப்தியமான பிரம்மத்துல நமக்கு ஆசை அதிகரிக்கும், அதிகரிக்கும். அந்த திருஷ்ணா விசேஷம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்ப உபாய அதிகாரமே உனக்கு வராது. எத்தனையோ பேர் வேதாந்த பத்தி கேட்கிறா, வேதாந்தம் எவ்வளவோ நம்ம வாசிக்கிறோம், எத்தனையோ கிரந்தங்கள். ஆனால் இந்த கிரந்தங்கள் எவ்வளவோ இருந்தாலும் சரி, ஒருத்தன் உபன்யாசம் பண்ணான்னு கேட்டு இருக்கா, இவ்வளவோ நம்ம பெரியவாள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா, பாக்ய நமக்கு அவளோட சேவைகள் கை கொடுத்து போயிடுறா. ஆனால் அதை படிக்கணும்னுட்டு அவளுக்கு விசேஷமான ஆசை வரல. அது என்ன பண்ணணும், அந்த கிரந்தங்கள்லாம் இருக்கக்கூடிய விசேஷமான அம்சங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி புரிய வச்சோம்னாக்கா நிச்சயம் அவன் ஈடுபடுவான். அப்போ அந்த அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டாதான் நமக்கு இச்சை வரும். அதனால அதை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் என்ன, நமக்கு ஆசை வராத அந்த கிரந்தத்துல. அந்த மாதிரிதான் பிரம்ம விஷயம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதை சர்வாத்தனா ஒட்டு மொத்தமா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கோலம் முடியுமோ அவ்வளவு கோலவும் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அப்போ விசேஷமான ஆசை உண்டாகும். இல்லா போனவன் ஆசை வராது. அதனால உபாசனம் பண்ண மாட்டான். அதுக்கு அழகான உதாரணம் சொல்ற குமார வாசுதேவன். ஒத்த வந்து சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறான். அப்போ யாகாதிகள்லாம் அவன் அனுஷ்டிக்கிறான். ஏன், சொர்க்கத்தை பத்தி அண்ணா தெரிஞ்சிருந்தான். தெரிஞ்சினவொன்னு சொர்க்கத்தில் ஆசை வந்தது. ஆசை வந்தது அதுக்கு சாதனத்தை தெரிஞ்சுக்கிறான். அந்த சாதனத்துல ஆசை வந்தது. அதன் பிறகு அதை கஷ்டப்பட்டு பண்ண விடுறான். பண்ணிட்டான்னாக்கா அழகா சொர்க்கத்தை அடைஞ்சு அனுபவிக்கிறான். அந்த சின்ன சின்ன சுகம் அது அதுலயே அப்படின்னு எம்பெருமான விஷயம் எனக்கு பாருங்க. இது வந்து அழகா சொல்ல போற பின்னாடி பிரம்ம வித்தியும் ஆனந்தமா இருக்கும். பெருமாளி தான் நினைக்கிறோம். அதனால அதுவும் ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு சின்ன கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயுர்வேதம் நம்ம ஆரம்பிச்சு இந்த அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு குளிர்ல போயிட்டு வந்துட்டேன். பனி பனியில போயிட்டு வந்துடவே ரொம்ப படுத்துறது உடம்ப. ஆனால் எனக்கு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கும் பாருங்க, அந்த பனி சிந்தனையே இல்லை. காரணம் என்ன, ஒரு வேதாந்தத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லச்சேவே ஆனந்தமா இருக்கே. அந்த வேதாந்த வேதியான எம்பெருமான் நம்ம உபாசிச்சு அனுப்பிச்சுக்கோம். இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி பெருமாளையே தியானம் பண்ணிட்டு அவனுடைய கல்யாண குணங்களையே சொல்லிட்டு தியானம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் சுகம். அதான் அங்க போய் அனுபவிக்க போறோம். பெருமாளுடைய தினங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அங்க அனுபவிப்போம். இப்ப இங்கேயோ கல்யாண குணங்களை மனசுல தியானம் பண்ணி அனுபவிக்கணும். அங்க போனா நேருக்காவே அனுபவிக்கணும், நேரா அனுபவிப்போம். அதனால ரெண்டும் கிட்டத்தட்ட சமானமான ஆக்காரம். அதனால ஒரு உற்சாகம் வரும். சொர்க்காவனா யாருக்கு இருக்கோ அவன் யாகத்தை பண்றான். அந்த மாதிரி பிரம்ம பிராப்தி வேணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவன் பிரம்ம உபாசனத்தை அனுப்பிப்பான். அப்ப அதை அனுப்பிக்கணும்னு அந்த பிரம்மத்துல ஆசை உண்டாகணும். அவருடைய கல்யாணம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசம் சொல்றது. அதனாலதான் பிரம்ம பிராப்தி ராமோகி பிரம்ம உபாசனை அதிகரியா அப்படிங்கிறத குமார அவர்கள் பேசுகிறேன். பரபிரம்மத்தை அடையணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்குதோ அவன் பிரம்ம உபாசனத்துல அவன் வந்து இது பண்ண பிரவர்த்திச்சுடுவான். அதனாலதான் உபயலிங்கவாதம் சொல்றது. உபாசன அனுஷ்டானத்துக்கு இந்த பாதமானது ரொம்ப உபகாரகமா இருக்கு, விசேஷமா உபகாரகம். அதனாலதான் இந்த இந்த அதிகாரம் இதை வந்து சுவாமி ஒரு போடு போட்டு குமார வந்து விஷயம் சாரீரக சாஸ்திர சாரமிதா அப்படிங்கிறார். சாரீரக சாஸ்திரத்துக்கு இந்த வேதாந்தமக்கே நாலு அத்தியாயங்கள், அதுல மூணாவது அத்தியாயத்தின் ரெண்டாவது பாதம் வரைக்கும் வரும்போ இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரணை. எம்பெருமானே அனைத்து விதத்தினாலையும் சொல்லப்படக்கூடிய கல்யாண குணங்கள் தான் உடையவன் அப்படின்னு சொல்லி அவனே பிராப்தியம், அவனே பிராபகம், அவனே சித்தோபாயன், அவனே பலப்பதன் அப்படின்னு தான் சொல்றீங்க. அதுவும் பலப்பிரதன் என்ன தெரியுமோ அப்படின்னாக்கா தன்னை கொடுக்கற அளவுக்கு பலப்பிரதனா இருக்கான். என்னையே எடுத்துக்கீங்க, நான் உனக்குதானே இருக்கேன், என்னையே நீ எடுத்துன்றோம் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அதனால தன்னையே கொடுக்கிற அளவுக்கு அவன் பலப்பிரதனா இருக்கான்னு சொன்னாக்க அதாவது மதான்யன், மத ஔதாரியம், ஔதாரியம் அப்படிப்பட்ட ஔதாரியம் அவனுக்கு இருக்கு எம்பெருமானுக்கு. அதாவது பெரும் வண்டல் இவன் கொள்ளை கொள்ளக்குறைவிடன் வேண்டிட்டெல்லாம் பெரும் கோதில் அப்படின்னுட்டு இது சொல்றது அவனு திருவாமொழி. அந்த மாதிரி கொள்ளக்குறைவிடன் அவனுக்கு எவ்வளவு அனுபவிச்சாலும் போறவே போறாது நமக்கு. அவங்கள்ட்ட அவ்வளவு இருக்கே வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில். கோதில்னாக்கா தோஷம், தோஷத்தோட கூறினது இல்லை. தோஷம் இல்லாதத எது எது வேணுமோ, தோஷம் இல்லாத எது எது வேணுமோ அதாவது தருவானோ. ஷேமராமாயணத்தை பத்தி சொல்லுவா. அதாவது கல்பதருவருக்கே கல்பவருஷம் காமதேனு கல் எதை கேட்டாலும் கொடுக்குமா. ஷேமராமாயணம் எதை கேட்டாலும் கொடுக்காதான். எது நமக்கு ஹிதமோ அதை ஒன்றியே கொடுக்கும். எது நமக்கு ஹிதமோ அதை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் அதே மாதிரியாக எம்பெருமான் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில். கோபம் இல்லாதது தோஷமற்ற நமக்கு எது எது வேண்டியதோ அதெல்லாம் கொடுப்பானான், எந்திரவன் தருவான். அப்படிப்பட்ட வல்லரவன். அதனால அந்த தெரிஞ்சுக்கணும் பலப்பிரகத்தை சொல்ல போற மகோதாரியம் ஆண்டவன் சொல்வர் எந்திரவான் உதாரணாக இருக்கான். உதாரணம் என்ன அர்த்தம்? ஊ அப்படின்னாக்கா பிராட்டிக்கு பேர், அக்கார உக்கார மக்கார தீ, அகாரண பெருமாள், உகாரண பிராட்டி, மகாரண ஜீவன். இந்த ஊ அப்படின்ற பிராட்டிய பெருமாள் தாரமா உடையணும் ஆண்டியா, அவதான் தர்மபத்னி சகதர்ம சரி. அதனால எம்பெருமானுக்கு உதாரத்துவம் கொடுத்தான், பிராட்டிய தாரமா உடையவன் இவன், அதனால அவதாரியம் அதிகமா கொடுத்தான் எம்பெருமானுக்கு. அவன் வைபவம் எப்பேற்பட்ட வைபவம், ஒரு விஷயம் சொன்னோம், சொன்னா டைம் ஆண்டே போகும், அபூர்வமான விஷயம். இதுக்கு வந்து 2017 ஸ்ரீபெரும்புதூர் போயிருந்தோம், அங்க ஆண்டவன் எழுந்துள்ளார், சதந்தான் வந்தது நிச்சயப்படி மங்கள சதந்தி எழுந்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் பாஷகாரசன் இருக்கு, அதுக்கு நாங்கெல்லாம் போவோம். அப்போ அந்த 2017 தான் எம்பெருமானாவுடைய 1000வது வருஷம், அதுக்கப்புறம் சம்பரோஷணம் பண்ணாவா, அதுக்கப்புறம் பெருமாள் தாயார்னா கண்ணாடி அறை அறை பண்ணிட்டான் சொல்ற போனோம். அது சின்ன கண்ணாடி அறை, அதுல சின்ன சின்ன உண்டு, நீ ஒன்று கொடுத்த சின்ன ரூம் இருக்கும், அந்த ரூம்ல கண்ணாடி அறை, அதுல ஆதிகேசர் பெருமாள், உபயநாச்சிமார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், அங்க சொல்ல பிள்ளை இருந்து இருக்கார், அவா மூணு பேர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இத்தனோண்டு ரூம் சின்ன கண்ணாடி அறை, அதுல இவன் அத்தனை பேரும் ஒன்று கொடுத்து நின்று இருக்கா. அங்க மங்களாசாசனம் அடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரதட்சிணமா வரைச்ச பெரிய கண்ணாடி அறை, அதுல எதிர்நாச்சியார் பிராட்டியார், பிராட்டி அங்க வந்து இருக்கா சின்ன திருமணி அழகான அழகு பெரிய கண்ணாடி அறை. அது பிரம்மோத்சவத்துல பெருமாள் இடம் அது, அந்த இடத்துல அப்பேற்பட்ட கண்ணாடி அறையில பிராட்டி இடம் பண்ணிட்டான். எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், சர்வலோக நாயகன் சர்வலோக சரண்யன் அவனுக்கு இத்தனோண்டு ஒரு சின்ன கண்ணாடி அறையில ஒன்று கொடுக்கணும் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் பெரிய பிராட்டியாரோ இவ்வளவு பெரிய கண்ணாடி அறையில தாமத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கா, எந்த பக்கம் பார்த்தாலும் அழகா இருக்கா, இவ்வளவு நல்லா இருக்கு. அதை நான் ஆண்டவன்ட்டு கேட்டேன், என்னடியே தாயார் இதுல வேலை பண்ணிட்டு அங்க போய் அவள் என்ன வேலை பண்ணிருக்கலாமே, என்னது வேலைட்டு. அதுக்கு ஸ்ரீமுத்தன் ஆண்டவன் சாச்ச த்ரைலோக்கியராஜ்யம் மூணு லோகங்கள், அதே மாதிரி வந்து அகிலம் அகில சத்தத்தினால எம்பெருமானம் விஸ்வம் விஷ்ணு வகைக்காரன் விஸ்வம், அதான் அகிலம், அகிலம்னா எம்பெருமான், அவனும் மூணு லோகங்களும் சீதா பிராட்டியினுடைய ஒரு அம்சத்துக்கு கூட ஈடாக மாட்டா. அதனால அவனுடைய வைபவத்தினாலதான் எம்பெருமானே எழுந்துள்ள இருக்கான். அதனால இங்க வந்து பிராட்டிய பெரிய பிராட்டிய பெரிய கண்ணாடி அளவு வியாபிச்சிருக்கா, இவனுடைய விபூதிதான் அவள் பெருமாள் சந்தானந்த மகா விபூதி பரமம் யத்னம் ரூபம் மரே மூர்த்தம் பம்ம ததோபி தத்யதரம் அப்படின்லாம் சொன்னதுனால அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி, அதனால அவள் எழுந்துட்டு இருக்கா. அதனால அவனுடைய கடைக்கின் பார்வையில்தான் இந்த லோகமே இயங்கிறது, அதனால விசேஷம் அப்படின்னு ஆண்டவன் சாய்ச்சார். அதனால உதாரம் பெருமாளுக்கு உதாரன்னு பேரு, மகோதாரன் உதாரன் ஏன் வந்தது என்னக்கா, ஊங்கிறது திராட்டி, அந்த திராட்டியை தாரமாக உடையவன், தாரமாக உடையவன், அதனாலதான் அவனுக்கு அவதாரியம் அதிகமா கொடுத்தான். அதனால அப்படிப்பட்ட பலப்பிரதத்துவமானது இங்கு சொல்லப்படுறது, ஏன்னா தன்னையே கொடுக்கக்கூடிய அவதாரியம் அவனுக்கு இருக்கு, நான் அவனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அவனும் அவளும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனால இங்க சொல்றான். இது சொன்னதுனால இந்த மூணாம் அத்தியாயத்துல 2வது பாதமான உபயலிங்க பாதத்துல கல்யாண குணாத்மகத்துவம் பெருமாளுக்கு உண்டு, கல்யாண குணாகரத்துவம் அது சாதிக்க வேண்டியது, அதுக்கோசரம் தான் 8 அதிகரணங்களினால இவையெல்லாம் சொல்லப்படுறது அப்படிங்கிறது சரியே அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி பார்க்கிறார். இது பாருங்க, பிரம்மைஸ்வபாவை பகுமுகம் அவதத்து பிராக்தனாத்யாய யுக்மே தஸ்யேஹா கிருஷ்ய சிந்தா கிமிதி புனரசௌ சாதனாத்யாய மத்யே மைவம் வித்யா பிரபேத்தும் விசதயதி பரம் தத்தி தத்ரூபேதாத் சித்தோபாயாதி பாவம் பிரதயதி ச விபோ பிராப்ய திருஷ்ணா பிரதிமே கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.